ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി. മുകുന്ദമാലയിലെ നാലാമത് ശ്ലോകം. നാഹം വന്ദേ തവ ചരണയോർദ്വന്ദ്വമദ്വന്ദ്വഹേതോഃ കുംഭീപാകം ഗുരുമപി ഹരേ നാരകം നാപനേതും രമ്യാ രാമാ മൃദുതനുലതാ നന്ദനേ നാപിരന്തും ഭാവേ ഭാവേ ഹൃദയഭവനേ ഭാവയേയം ഭവന്തം. അഴഹാന ശ്ലോകം. ആഴ്വർ പോണ ശ്ലോകത്തിനാല് അവിസ്മൃത്യ സ്വസ്ചരണാരവിന്ദേ ഭവേ ഭവേ മേസ്തു ഭവപ്രസാദാത്തിന് സാധിത്താർ. അവിസ്മൃതി ഉന്നുടിയ തിരുവടികളിൽ വിസ്മൃതിയാണത് മറപ്പാണത് മറന്നു പോറത് ഇരുക്കവേ കൂടാതെ ഉന്നുടിയ തിരുവടിയെ എന്നെന്നും നാൻ നിലവിൽ വൈത്തു കൊള്ള വേണ്ടും സാധിത്താർ. അതേ ഇന്ന ശ്ലോകത്തില് രൂപ അഴകാ കേക്കറാർ. അഹം നാൻ തവ ദേവരീരുടെ ചരണയോഹോ തിരുവടികളുടെ ദ്വന്ദ്വം ഇരണ്ടൈ അദ്വന്ദ്വഹേതോഹോ സുഖദുഃഖ നിവൃത്തിയൻ പൊരുട്ട് അതാവത് മോക്ഷത്തുക്കാക നന്ദേ സേവിക്കവില്ല. കുംഭീപാകം കുംഭീപാകം സൊല്ലക്കൂടിയ പെരുത്ത നാരകം നരകത്തെ അപനേതുമപി തവിർപ്പതർക്കാക ന വന്ദേ സേവിക്കവില്ല. രമ്യാഹ മൃതു തനുലതാഹ കൊടി പോണ്ട ശരീരത്തെ ഉടയ അഴകാകവും ഇരുക്കൂടിയ രാമാഹ സ്ത്രീകളെ നന്ദനെ ഇന്ദ്രനുടിയ ഉദ്യാനമാണ് നന്ദവനത്തിൽ രന്തുമപി ക്രീഡിപ്പതർക്കും ന വന്ദേ സേവിക്കവില്ല. ഹേ ഹരേ ഹേ പെരുമാളേ ആശ്രിത്തരുടെ ദുഃഖത്തെ പോക്കക്കൂടിയവരെ. ഭാവേ ഭാവേ എല്ലാ ജന്മങ്ങളിലും ഹൃദയഭവനെ ഹൃദയമാകിയ സ്ഥാനത്തിൽ ഭവന്തം ദേവരീരെ ഭാവയേയം ധ്യാനം പണുവതർക്കാക മറ്റുമേ ദേവരീരുടെ തിരുവടിയെ സേവിക്കുന്ന ഇന്ന ശ്ലോകത്തിനുടിയ പ്രതിപദാർത്ഥം. ഇന്ന ശ്ലോകത്തില് സ്വാമി ആഴ്വാർ நான் எந்த விதமான மோட்சத்துக்காக உன்னை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னால் துவந்துவாதீதமான உன்னுடைய திருவடியினுடைய பலத்தால் கிடைக்கக்கூடிய மோட்சத்துக்காக உன்னை பிரார்த்திக்கிறேன்னு சொன்னால் அதுவும் இல்லை, நான் உன்னை மோட்சத்துக்காக பிரார்த்திக்கல. சரி, வேற எதுக்காக பிரார்த்திக்கிறோம்? உன்னை எல்லாரும் எதுக்காக பிரார்த்திப்பா லோகத்துல? கும்பிபாகம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பெருத்த ஒரு நரகம், அந்த நரகத்தை அனுபவிக்கிறதுலேருந்து தப்பிப்பதற்காக உன்னை நான் பிரார்த்திக்கிறேன்னு கேட்கறியா? அதுக்காகவும் நான் உன்னை பிரார்த்திக்கல. அழகான ஸ்திரீகள்லாம் இருக்கா இந்திரலோகத்துல, ரம்பை மேனகை ஊர்வசி போன்ற அழகான ஸ்திரீகள்லாம் இருக்கா, அவளு கூட நடனம் அவ நடனம் ஆடுறத பார்ப்பதற்காக நான் உன்னை பிரார்த்திக்கிறேனா? உன்னிடத்துல நான் வேண்டி கேட்டுக்கிறேனா? அவ நரக நரகமாடுற நடனமாடுறத பார்க்கணும் அப்படின்னு நான் உன்னை வேண்டிக்கிறேனான்னு கேட்டா இல்ல. வேற எதுக்காக நான் வேண்டிக்கிறேன்? எல்லா ஜென்மங்கள்லயும் என்னுடைய ஹிருதயத்துல உன்னையே நான் தியானம் பண்ணணும், அதுக்கு நீ அருள் புரியணும்னு பெருமாளை கேட்கிறார். அதுக்கு வியாக்கியான கர்த்தாக்கள் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றார். துவத்பாவனா ரசக்ஞன் நான், உன்னை பற்றியே சர்வதா சிந்திக்கக்கூடியவன் நான். எப்படி மகரந்த ரசாபிஜனான பிரமரம், அதாவது ஒரு பூக்கள்ல இருக்கக்கூடிய மகரந்தத்தை மட்டுமே தேடி செல்கிற ஒரு பிரமரம் வண்டானது மகரந்தா இருக்கக்கூடிய பூக்களை தான் தேடி செல்லுமே தவிர ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு நீர்முள்ளி பூ, ஒன்னுத்துக்குமே உதவாத சில வேலிக்காத்தான் பூக்கள் இருக்கும் பாருங்கோ, அதை தேடி போகுமான்னு கேட்டால் அதெல்லாம் தேடி போகாது. எப்படி அந்த வண்டு தேடி போகாதோ அதே மாதிரி நானும் உன்னை தவிர வேறொரு இடத்திற்கு உன்னை தியானிக்கிற ஒரு காரியத்தை தவிர நான் வேறொரு காரியத்தை நினைத்து கூட பார்க்க மாட்டேன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். ஆழவந்தார் சாதித்தா போல தவாமிருத சந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதமன்ய திச்சதி ஸ்திதேரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதோ நேக்ஷுரகம் ஹி வீக்ஷத்தேன்னு ஆழவந்தார் சாதித்த போல எம்பெருமான் மோக்ஷத்தை கொடுக்கவல்ல சாமர்த்தியம் இருக்கக்கூடிய அந்த உன்னுடைய திருவடி தாமரையில் செலுத்திய என்னுடைய மனச வேறு விஷயத்துல செலுத்துறதுக்கு எவன் விரும்புவான்? எப்படி அதுக்கு சிதேரவிந்தே மகரந்த நிர்பரேன்னு சொல்றார். எப்படி தேன் நிறைந்த ஒரு தாமர பூவை தேனுக்காகவே வாழ்க்கையை நடத்தக்கூடிய வண்டு எப்படி தாமர பூவை ஒரு காலமும் மறந்து போகாதோ, எப்படி அந்த வண்டு வேறு தேன் இல்லாத ஒரு பூக்களை திரும்பி கூட பார்க்காதோ, அதுபோல நான் ஒருபொழுதும் உன்னை தவிர வேற ஒருத்தனை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்றார். அதுவும் அதை எதுக்காக திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்றார். அந்த திருஷ்டாந்தம் ஒண்ணுமோ இல்லையோ இல்லையா? ஏன்னா எம்பெருமான் போக்ய பூதன்னு தெரியும், அதிபோக்ய பூதன்னு சொல்லலாம். தியானம் செய்யறதுக்கு தியானம் செய்ய செய்ய தியானத்தை பண்றோம் எம்பெருமான் குறிச்சு. தியானம் பண்ண பண்ண ரொம்ப அதிபோக்கியனா இருக்கக்கூடிய அவருடைய திருவடி தாமரைகள், அந்த திருவடி தாமரைகளுக்கு திருஷ்டாந்தம் சொல்லணுமோ இல்லையோ? அது எப்பேற்பட்ட திருஷ்டாந்தமா இருக்கும்? அரவிந்தம் திருஷ்டாந்தம் ஆகுமா? தாமரை பெருமாளுடைய திருவடி தாமரைகளுக்கு திருஷ்டாந்தமா ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது கூட திருஷ்டாந்தமா ஆறா மாதிரி தெரியலையே. ஏன்னா தவச்சரணையோகோ துவந்தம், உன்னுடைய இரண்டு திருவடி தாமரைகள்னு சொன்னார். அந்த திருவடி தாமரைகள் கூட திருஷ்டாந்தமா ஆகுமான்னு கேட்டால் அதுவும் திருஷ்டாந்தமா ஆல. ஏன் அப்படின்னா மோக்ஷம்னு இருக்கு, சுகத்துக்கு துக்க நிவிருத்தி ஏற்படணும் இல்லையா? வேதம் சொன்னா போல நகவை சசரீரஸ்ய சதஹ பிரியா பிரியயோஹோ அபஹதி ரஸ்தி அசரீரம் வாவசந்தம் ந பிரியா பிரியே ஸ்பிருஷதஹான்னு சாந்தோக்கிய உபநிஷத்துல சொன்னா போல எம்பெருமான் துவந்தஸ்ய அபாவஹா அத்வந்தம் தன் நிமித்தம்னு சொன்ன வியாக்கியானத்துல சுகதுக்க ரூப துவந்தாபாவ ரூப மோக்ஷார்த்தம் இல்லையா? துவந்த அபாவ ரூபமான ஒரு மோக்ஷார்த்தம் வேணும்னு சொன்னார். கர்மத்தினால கர்மாக்கள்னால சரீரம் ஏற்பட்டிருந்தால் அந்த சரீரத்தினால ஜீவனுக்கு சரீரம் இருக்கிற வரையில் ஜீவனுக்கு இன்ப துன்பங்கள் இருந்துட்டேதான் இருக்கும், அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. சரீரம் இல்லாமல் இருக்கக்கூடிய முக்தர்களை சுகதுக்கங்கள் ஒருபொழுதும் தொடரதில்லை. ஒரு தட்டில் சுகதுக்கங்களை வச்சுடலாம், சுகதுக்காபாவத்தை. இப்போ நான் பெருமாளை சேவிக்கிறேன், நான் பெருமாளை சேவிக்க என்ன காரணத்துக்காக சேவிக்கிறேன்? எனக்கு சுகதுக்காபாவம் ஏற்படணும், அதனால சேவிக்கிறேன். இப்போ சுகதுக்காபாவத்தை ஒரு தட்டிலையும் சுகதுக்கம் இல்லாத ஒரு தன்மை, அந்த சுகதுக்கங்கள் இல்லாத ஒரு தன்மைய ஒரு தட்டிலையும் எம்பெருமானுடைய சிந்தனம், சிந்தனம்னா எம்பெருமானை பற்றியே நினைத்து கொண்டிருப்பது, இத ஒரு தட்டிலையும் வச்சால் இதுவும் அதுவும் ஒத்து இருக்குமான்னு கேட்டால் ஒத்து இருக்காது. சர்வதேச சர்வ காலத்திலையும் எம்பெருமானுடைய சிந்தனம் தான் வசதியோ தவிர சுகதுக்க பாவங்கள் ஒட்டனா தேவையா ஒட்டல என்ன தேவையா, அதை பத்தின சிந்தனம் நமக்கே வரப்போறது இல்லையா? ஒரு எல்லா விதமான சுகதுக்க நிவர்த்தி ஏற்பட்டு நான் ஒரு பாஷான கல்பமா இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த பாஷான கல்பம் எனக்கு வேண்டாம். இப்ப நான் இருக்கேன், எனக்கு சுகதுக்கங்கள்லாம் போயிடுத்து, நான் மோட்சத்துக்கு போறேன், மோட்சத்துக்கு போய் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னால் நான் ஒரு பாஷான கல்ப மாதிரி இருக்கேன் அப்படின்னால், முக்தனாயி ஒரு பாஷான கல்பமா இருக்கேன் அப்படின்னால் எனக்கு எதுக்கு சுகதுக்க நிவர்த்தி? அந்த சுகதுக்க நிவர்த்தினால எனக்கு எதுக்கு ஒரு பாஷான கல்பம்? அந்த பல்லு பாஷான கல்பு மாதிரி ஒரு ஒரு நிலை எனக்கு எதுக்கு? வாண்டா எனக்கு. அப்ப எனக்கு என்ன ஓணும் அப்படின்னு கேட்டால் சர்வதேச சர்வ காலத்திலையும் பெருமாளுடைய சிந்தனையே இருக்கணும். பெருமாளுடைய சிந்தனையை தவிர வேற எதுவுமே எனக்கு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு எனக்கு எண்ணம் வேணும்ன்ற. அதுவும் கீதையில சாதிக்கிறார் பெருமாள், ஜராமரண மோக்ஷாய மாம் ஆசிரித்திய யதந்தி ஏ தே பிரம்ம தத்விது கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம்னு 7வது அத்தியாயத்துல கீதையில சாதிக்கிறார். அதாவது பிரகிருதி சம்பந்தம் நீங்கி ஆத்மஸ்வரூபத்தை சாட்சாத்கரிக்கிறதுக்காக பெருமாளை யார் ஆசிரயித்து உபாசிக்கிறாளோ, பிரகிருதி சம்பந்தம் இல்லாத ஆத்மஸ்வரூபத்தையும் பிரகிருத்தியையும் மனுஷனையும் சரீரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திதியும் அவள்லாம் தான் தெரிஞ்சுக்கிறான்னு சொல்ற. அத்தியாத்ம கர்ம சாக்கிலம்னு. ஆகையினால எம்பெருமானுடைய அவதார விசேஷங்கள், ராமகிருஷ்ணாதி அவதார விசேஷ சிந்தனம் இல்லாத, இப்பேற்பட்ட சிந்தனங்கள் இல்லாத, ஒரு சிந்தனை இல்லாதப்போ ஒரு சுகதுக்க நிவர்த்தி ஏற்பட்டு, சுகதுக்க நிவர்த்தியினால ஏற்பட்ட ஒரு கைவல்யமோ ஒரு மோட்சமோ எனக்கு எதுக்குன்னு சாதிக்கிறார். இந்த மோட்சத்தினால நாம என்ன பண்ண போறோம், இந்த கைவல்யத்தினால நாம என்ன பண்ண போறோம், பரிபூர்ணமா கிருஷ்ணானுபவம், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம், ராமா ராமான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம், ராமனுடைய குணங்கள், கிருஷ்ணனுடைய சேஷ்டிதங்கள், இதையெல்லாம் பத்தி நினைச்சு பார்க்காமல் ஒரு சுகதுக்க நிவர்த்தி ஏற்பட்டு என்ன பிரயோஜனம்னு ஆழ்வார் கேட்கிறார். அதனாலதான் நாகம் வந்தே தவ சரணையோர் துவந்தமத்வந்தேதோ கும்பி பாக்கம் குருமபி ஹரே நாரகம் நாபனேதும் அப்படின்னு சாச்சார். ராமாயணத்துல அழகா வருது, ந தேவ லோகாக்கிரமணம் நாமரத்துவம் அகம் விருணே ஐஸ்வர்யம் வாபி பூதானாம் பிரார்த்தையே ந துவயா வினா ந பிரார்த்தையே துவயா வினா ந பிரார்த்தையேன்னு சொன்னார் லக்ஷ்மணர். எனக்கு எதுவானா வரட்டும், நீ உன்னை விட்டுட்டு வைகுந்தம் இருந்தாலும் பரவாயில்லை, வைகுந்த லோகத்துக்கு போறதா இருந்தாலும் பரவாயில்லை, சாவே இல்லாமல் அதாவது மரணமே இல்லாமல் ஆத்மாவை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை எனக்கு கிடைச்சாலும் பரவாயில்லை, இந்த 7-14 லோகங்களையும் ஆளக்கூடிய ஒரு ஐஸ்வர்யம் கிடைச்சாலும் பரவாயில்லை, அது எதுவுமே வேண்டாம். அப்ப என்ன வேணும்னு கேக்குறாரா, நீர் வேணும், நீர் இல்லாமல் இது எது கிடைச்சாலும் எனக்கு வேண்டாம்னு லக்ஷ்மணர் சொல்றார். அப்போ பெருமாளுடைய சேர்க்கை தனக்கு இல்லாத போது மோட்சமும் வேண்டாம் அப்படின்னு இளைய பெருமாள் சாதித்தா போல, அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னால், என்ன பண்ணணும் அப்படின்னால், எம்பெருமானுடைய சேர்க்கை வேணும், எம்பெருமான் விஷயகமான சிந்தனம் வேணும். வேதம் சொல்லித்தோ இல்லையா, யஜ்ஞேன யஜ்ஞம யஜந்த தேவாஹ தானி தர்மாணி பிரதமான்யாசன் தேகநாகம் மகிமான சச்சந்தே யத்ர பூர்வே சாத்யா சந்தி தேவாஹ. வேதம் சொல்லித்தா இல்லையா, எத்திர பூர்வே சாத்யா சந்தி தேவாஹ, எந்த இடத்தில் தேவர்களும் நித்தியசூரிகளும் எல்லோரும் இருந்து கொண்டு வைகுண்டத்திலே பெருமாளுடைய பரிபூர்ண பிரம்மானுபவத்தை அனுபவிக்கிறார்களோ அந்த இடத்தில் நானும் இருந்து கொண்டு எம்பெருமான் விஷய சிந்தனம் பண்ணணுமே தவிர மற்ற விஷயங்கள் எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்றார். வியாக்கியான கர்த்தாக்கள் இந்த இடத்துல ஒரு அழகான உதாரணம் காட்டுறார். இப்போ ஒருத்தனுக்கு அன்னத்து மேல ஒரு துவேஷம், அந்த அன்னத்து மேல துவேஷம் இருக்கிறவனை பார்த்து உனக்கு அநேகமாக அநேக விதத்துல அழகழகான பக்ஷியங்கள் போஜ்யங்கள் பாயசங்கள் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து வெளி எதிர உட்கார வச்சு இந்த சம்பூர்ணமான அன்ன விசேஷங்கள்ல உனக்கு அபேட்சை இருக்கா, உனக்கு வேணுமா, இதுல எது வேணும்னு சொல்லு, பக்ஷியங்கள்லாம் வேணுமா, முறுக்கு ஜாங்கிரி ஜிலேபி இதெல்லாம் வேணுமா, போஜ்யங்கள் விதவிதமான போஜ்யங்கள் தளிக சமர்ப்பிக்க தளிக பண்ணிருக்கா இதெல்லாம் வேணுமா, விதவிதமான பாயாசங்கள் இருக்கு இதெல்லாம் வேணுமா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லுவான் இல்லையா. ஏன்னா அவனுடைய உடம்பு சரியில்லை, அவனுக்கு அன்னத்து மேலேயே துவேஷம், அப்போ போய் அவனை சாப்பிடு சாப்பிடுன்னு விதவிதமாக பண்டங்கள் கொண்டு வந்து கொடுத்தா அவன் எப்படி வேண்டான்னு சொல்வாளோ, அதே மாதிரி இதெல்லாம் ஆனா கலவசாதம் ரசமிஸ்ரான்னம்னு சொன்னார். கலவசாதங்கள் இருக்கு, அதவனா சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டால் அதுவும் வேண்டாம். சரிப்பா அது வேணாம், கஞ்சியாவது சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டால் அவன் அதுவும் வேண்டாம். அப்போ எப்படி அன்னத்து மேல துவேஷம் ஏற்பட்டால் பக்ஷியங்களோ போஜ்யங்களோ பாயாசங்களோ கலவசாதங்களோ கஞ்சியோ எதுவுமே பிடிக்காதோ, அதே போல பெருமாளோட சேராமல் இருந்தால், பெருமாளுடைய சேர்க்கைன்றது தனக்கு இல்லவே இல்லைன்னால் அப்ப எப்படி மோட்சத்து மேல ஆசை ஏற்படும், அப்ப எப்படி கைவல்யத்து மேல ஆசை ஏற்படும், அப்ப எப்படி சொர்க்கத்து மேல ஆசை ஏற்படும், அப்ப எப்படி ஐஸ்வர்யத்து மேல ஆசை ஏற்படும். அதனாலதான லக்ஷ்மணன் வேண்டாம்னா இந்த ஸ்லோகத்துக்கு இதான அர்த்தம். ந தேவ லோகாக்கிரமணம் நாமரத்துவம் அகம் விரணே, ஐஸ்வர்யம் வாபி பூதானாம் பிரார்த்தையே ந துவயாவினான்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம், எதுவுமே வேண்டாம், பெருமாளுடைய சேர்க்கை தான் ஓணும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்னு லக்ஷ்மணர் சாய்ச்சார். அத மாதிரியே லக்ஷ்மணனுடைய அபிப்பிராய பிரகாரமே ஆழ்வாரும் இந்த ஆழ்வாரும் அப்படியே சாதிக்கிறார். இது ஒரு இன்னொரு ஒரு உதாரணம் சொல்ற, பட்டர் மேல் வீடு தந்தோம் அப்படின்னு, அதாவது வைகுண்ட மோட்சம் தரோம் அப்படின்னா வைகுண்டேபி நமேபிலாஷான்னு சொன்னா போல, வைகுண்டம் தரேன் அப்படின்னு சொன்னா வேண்டாம், நீர் அங்கே இல்லாத போது இந்த ரங்கநாதனா எனக்கு அங்க சேவை சாதிக்காத அப்போ, இப்பேற்பட்ட உன்னதமான சேவை அங்க இல்லாத அப்போ நான் இந்த ஸ்ரீரங்கத்துக்கே திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு பட்டர் சாதித்தா போல இந்த ஆழ்வாரும் சாதிக்கிறார் இல்லையா. இப்படி சொல்லணும், இந்த ஆழ்வாருடைய அபிப்பிராயத்தை பட்டரும் சாதித்திருக்கிறார்னு சொல்லணும் இல்லையா. ஏன்னா இந்த இப்பேற்பட்ட ஒரு பெருமாளுடைய சேர்க்கை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஏன்னா ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா அனிச்சையாபி சம்ஸ்பிருஷ்டா தகத்தியவகி பாவகான்னு சொல்லி, ஹரி அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த பகவான் தீய எண்ணங்களை கொண்டுள்ள கெட்ட காரியங்களில் ஈடுபடுற ஜனங்களால நினைக்கப்பட்டாலும் அவர்களுடைய பாபங்களை கூட போக்குறான் அந்த ஹரின்னு. எப்படி நெருப்புன்னு நெருப்பு சுடும்னு தெரியாம நாம போய் நெருப்பை தொட்டாலும் அது எப்படி சுடுமோ அதுபோல ஹரி பேர்பட்ட வைபவம் உள்ளவன் அப்படின்னு ஹரியினுடைய விசேஷத்தை தெரிந்து கொள்ளாமல் கூட அருகி அருகி அப்படின்னு எவன் சொல்றானோ அவனுடைய பாபங்களை எல்லாத்தையும் போக்கடிக்கிறார் பெருமாள்னு சொல்ற. அப்ப இப்பேற்பட்ட தன்மை இந்த மாதிரியான ஒரு தன்மை இல்லையா. அதுவும் கும்பி பாக்கம்ன்ற இந்த ஒரு நரகமே எனக்கு கிடைத்தாலும் பரவாயில்ல இல்லையா, இந்த கும்பி பாக்கம்ன்ற குருமபி ஹரே நாரகம் நாபநேத்தம்னு சொன்னார். இப்பேற்பட்ட நரக யாத்தனானுபவ பாபங்களையெல்லாம் தேவரீர் போக்கடிக்கிறீர் அப்படின்னு சொன்னான். லோகத்துல ஏகப்பட்ட துக்கங்கள் இருக்கு, இந்த துக்கங்களை எல்லாத்தையும் போக்கடிக்கிறேன், இந்த துக்கங்கள் மொத்தத்தையும் போக்கடிச்சு உமக்கு நல்ல யோகியத்தை இருக்கக்கூடிய ஒரு மோட்சத்தை நான் தரேன். ஏன்னா இந்த லோகத்துல இருந்து நாம் தவறு பண்ணால் இந்த கும்பி பாக்கம் அப்படின்ற ஒரு நரகம் ஏற்படும் அப்படின்னா கூட எனக்கு அந்த நரகம் கூட வேண்டாம் இல்லையா. ஏன்னா உன்னை நான் சேவித்துக் கொண்டிருந்தேன்னா நரகம் கூட சொர்க்கமாகும், எனக்கு அது போறோம், நான் நரக்கத்திலேயே கூட இருக்கேன், ஆனால் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை ஓடும். இந்த நரக்கத்திலேயே எப்பொழுதுமே உன்னையே சேவிச்சுண்டு நான் பாட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் நரக்கத்துக்கே போறேன், ஆனால் அப்பவும் எனக்கு என்ன எண்ணம் வேணும், என்ன நீ எனக்கு ஒரு ஒரு அனுகிரகம் என்ன நீ எப்படி பண்ணணும்னால் நான் அந்த சமயத்திலும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மையை எனக்கு நீ கொடுக்கணும்னு சொல்றார். அது திருமாலையில இவர் சாதித்தா போல, தொண்டடி பொடியாழ்வார் சாதித்தா போல, நமனும் முற்களனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி அவனதூர் அரங்கம் என்னாது அயர்த்து வீழ்ந்தளிய மாந்தர் கவலையுள் படுகிறார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே. இந்த பாசுரம் ஒரு அழகான கதையினால ஏற்பட்ட ஒரு பாசுரம். ஒரு முத்கலன்றவன் எப்பவும் பாபமே பண்ணிட்டு இருக்கான், ஒரு நாள் அவனுடைய காலகத்தி முடிஞ்சுடுச்சு. முடிஞ்சப்போ அவன் பண்ண பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமா ஒரு எள்ளால பண்ணப்பட்ட ஒரு பசுவை தானம் பண்ணி கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். சரி, அவன் மரணம் அடையும் போது யம தூதர்கள் என்ன பண்ணா அவனை பாச கயிற்றுனால கட்டி இழுத்துன்னு போறான். ஆனா யமன் முத்கரனை கூப்பிடுறான், ஏ முத்கலா அப்படின்னு. அப்ப வந்த உடனே நானே ஒரு பாப்பி, என்னையே யமன் கூப்பிட்டு உபசரிக்கிறான்னு யோசிக்கிறான். யமன் எதுக்கு என்ன என்ன கூப்பிட்டு உபசரிக்கணும்? யம தர்மராஜாவே, நாம் பரம பாபி, என்ன போய் நீர் உபசரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு முத்கலன் கேட்க, அப்போ யமன் சொல்றான், ஒரே ஒரு முறை நீ வந்து கிருஷ்ணநாமத்தை சொல்லிட்ட, கிருஷ்ணா அப்படின்னு சொன்ன. அப்ப அந்த கிருஷ்ணநாமத்தினுடைய பிரபாவம் என்ன அப்படின்னால், உனக்கு நரகம் கிடைக்காது, உனக்கு சொர்க்கம்தான் கிடைக்கணும். ஏன்னா ஒரு முறை நீ கிருஷ்ணானுபவத்தை சொல்லிட்ட, கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிட்ட அப்படின்னு சொல்ல, இது அங்க நரகத்துல இருந்த மத்தவாள்லாம் கேட்கறா. மத்தவாள்லாம் கேட்டது, ஒரு முறை கிருஷ்ணான்னு கூப்பிட்டதுனாலேயே முத்கலன் சொர்க்கத்துக்கு போறான்னா, அப்ப நாம இல்லாமோ கிருஷ்ணான்னு சொன்னா நாம இல்லாம இந்த இடத்துல இந்த துக்கத்திலேருந்து நமக்கெல்லாமும் நிவர்த்தி ஏற்படும் இல்லையா அப்படின்னு சொல்லி அங்க இருக்க எல்லாருமே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாளாம். இது ஆழ்வார் சொல்றார், நமனும் முத்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்கனர். நமனும் முத்கலனும் பேசிட்டு இருக்க விஷயத்த நரகத்துல யாரெல்லாம் இருக்காளோ அவெல்லாம் கேட்டார்னு ஆழ்வார் சொல்றார். அப்ப என்ன ஆகும்? நரகமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி. அப்ப இந்த நரகத்தையே சொர்க்கமா மாத்தக்கூடிய நாமம் யாருக்கு இருக்கு? கிருஷ்ணனுக்கு இருக்குன்னு சாதிச்சாரு. அப்போ இப்பேற்பட்ட நரகத்தை கூட சொர்க்கமாக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு? சாட்சாத் எம்பெருமான் கண்ணனுக்கு இருக்கு. அப்ப அந்த எனக்கு என்ன ஓணும்? கிருஷ்ணானுஸ்மரணம் வேணும். இதன்னு சொல்ற பாவே பாவேனு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தன்மை எனக்கு இருக்கிறப்போ இந்த மாதிரி உன்னுடைய திருநாமங்களை சதா சர்வகாலமும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறப்போ எனக்கு நரகத்தை பத்தி என்ன பயம்? அடுத்தது, தேவலோகத்துல அழகழகான ஸ்திரீகள் இல்லையா, சகுந்தலைன்னு இருக்க சகுந்தலா நாடகத்துல பார்த்தா தெரியும், விஸ்வாமித்திரருடைய மேனகை இப்பேற்பட்ட ஒரு சம்போகத்தினால சகுந்தலை பிறந்தான்றது தெரியுது. அப்ப அப்பேற்பட்ட மேனகை இருக்கா, ரம்பா இருக்கா, ஊர்வசி இருக்கா, நீ புண்ணியம் பண்ற, நாமெல்லாம் அத்தியந்த புண்ணியங்களா பண்றோம், நல்ல சிரேஷ்டமான புண்ணியங்கள் பண்ணா நமக்கு சொர்க்கம் கிடைக்கிறது, சொர்க்கத்துக்கு போகலாம், சொர்க்கத்துல போனால் இந்திரனோடு சேர்ந்து மேனகையும் ரம்பையும் ஊர்வசியும் நடனமாடுறத நம்மளால பார்க்க முடியும். அப்ப இதெல்லாம் நான் உனக்கு தரேன், உன்னுடைய சுகங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா நீ இப்படி சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு வேணுமா? எனக்கு அது வேண்டாம். ஏன் அப்படின்னா அதுவும் எனக்கு தேவையில்லை. ரம்யா ராமா மிருதுதன் உள்ளதான் நந்தனேனா பிறந்தும், அழகான அத்தியந்த சுந்தரிகளா இருக்கக்கூடிய மிருது தனுலதாக, மிருதுவாகவும் கொடி போன்ற உடல்களை உடைய அந்த தேவஸ்திரீகள் ஆடக்கூடிய இடமே எனக்கு இருந்தால் கூட, நடனமாடக்கூடியத பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அமைந்தால் கூட அதுவும் எனக்கு வேண்டான்னு சொன்னார். ஏன்னா இங்க ஒரு அழகான வியாக்கரண விசேஷம் கூட இருக்கு. ராமாகன்றது ரமு கிரீடாயாம் அப்படின்ற தாத்துலேருந்து வந்தது. ராமாக அப்படின்னா பெண்கள்னு அர்த்தம். இப்போ ரந்தும் பின்னாடி இருக்கு. இப்போ இது அகர்மக தாத்து ஆயிட்ட அப்படின்னால ரம் தாத்து அகர்மக தாத்து. அப்போ என்ன பண்ணணும்? அகர்மக தாத்துல இந்த பிரயோகம் ஏற்படாதுன்றபடினால பிராப்யம் அப்படின்னு ஒரு அத்தியாகாரம் பண்ணிக்கணும். வார்த்தைய ரந்துமிதி பாட்டே பிராப்ய ரந்துமித்ய அர்த்தா. அப்போ எப்படி அர்த்தம் கொண்டு போகணும்? ரம்யாக ராமாக இல்லையா, ராமாக பிராப்ய ரந்தும், பெண்களை அடைந்து நடனமாடுவதற்காக, கிரீடிப்பதற்காக, விளையாடு அவர்களோடு விளையாடுவதற்காக. அப்ப அவர்களோடு விளையாடுற ஒரு சந்தர்ப்பம் நமக்கு அமையிறது அப்படின்னால் கூட அதையும் நம்ம வேண்டான்னு சொல்றோம். அதையும் வேண்டான்றார் ஆழ்வார். அதுவும் எனக்கு வேண்டாம். சரி, உனக்கு என்னதான்ப்பா ஓணும்? அதுவும் பெருமாள் திருமொழியில ஆழ்வார், குலசேகர ஆழ்வாரே சாதிக்கிறார் பெருமாள் திருமொழியில. அதனாலதான் இது ஆழ்வார் எழுதுனது அப்படின்றதுக்கு ஸ்பஷ்டமாவே தெரியறது. இதனால்தான் இந்த ஒரு பாசுரத்துல இருந்து இதெல்லாம் சொல்ல முடியும். ஏன்னா முதல் உபன்யாசத்திலே அடியன் சொல்லியிருந்தேன், இந்த இது இதுக்குள்ள போகாமல், இது ஆழ்வார் எழுதுனதா இல்லையா அப்படின்ற விசாரத்துக்குள்ள போகாமல், இந்த வியாக்கியான கர்த்தாக்கள் பண்ண வியாக்கியானங்களை வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா இது ஆழ்வார் தான் எழுதினார்ன்றது நமக்கு ஸ்பஷ்டமா தெரியும். பெருமாள் திருமொழியில சாதிக்கிறார், மின்னணைய நுண்ணுடைய நுண்ணிடையார் உருப்பசியும் மேனகையும் அன்னவர்த்தம் பாடலோடும் ஆடலவை ஆதரியேன் தென்னவென வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் அன்னைய பொற்குவாடாம் அருந்தவத்தனாவேனே. எத்தனையோ பேர் மின்னல் போல ஒரு மெல்லிய இடைகளை உடையவர்கள், யாரு ஊர்வசியோ மேனகையோ போன்ற அழகிய அழகழகான ஸ்திரீகள் அங்க ஆடிந்தும் பாடிந்தும் இருந்தால் கூட நான் இந்திரலோகத்தை விரும்பவே இல்லை. இச்சுவை தருவித யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமானகருளானேன்னு தொன்றடிப்பொடி ஆழ்வார் சொன்னா போல இந்த ஆழ்வாரம் சொல்றார், அது எனக்கு வேண்டாம். இப்ப எனக்கு என்ன வேணும்னா, தென்னவென வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள், தென தெனன்னு ராகம் போடுறத, வண்டு காது கிட்ட வந்தா ஒரு ராகம் வரும் இல்லையா, ஒரு ரீங்காரம் பாடும். அந்த மாதிரி ரீங்காரம் பாடிண்டு ஆலாபடம் பண்ணிண்டு ஒரு நம்மள எம்பெருமான சேவிக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஏற்படுத்து பாருங்க திருவேங்கட மாமலையில. அப்ப திருவேங்கடத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனை சேவிக்கிறது காட்டிலும் ஒரு அனுபவம் எனக்கு இந்திரலோகத்துல கிடைக்க போறது இல்ல, ஆகையினால எனக்கு ஸ்ரீனிவாசனை சேவிக்கிறதுல தான் அனுபவம் இருக்கு அப்படின்னு குலசேகர ஆழ்வாரே சொல்றார். அப்போ உனக்கு என்ன ஓணும் அப்படின்னு பெருமாள் கேட்க, கடைசிப்பா எல்லாம் வாண்டானுட்ட, நீ மோட்சமும் வாணானுட்ட நரக்கமும் வாணான்ற, சரி துக்கத்தினால ஏற்படுற நரக்கமும் வாண்டான், சுகத்தினால ஏற்படுற சொர்க்கலோகமும் வாண்டான், அப்ப என்னதான் ஓணா? பாவே பாவே ஹிருதய பவனே பாவேயம் பவந்தம். அப்போ எனக்கு எதுவும் வேண்டாம். அப்ப என்ன ஓனோம்? பாவே பாவே எல்லா ஜென்மங்கள்லயும் ஹிருதய பவனே பவந்தம் பாவையே, ஹிருதயமாகிற ஸ்தானத்துல தேவரீரியே தியானம் பண்ணணும், அதுக்கு தேவரே அருள் புரியணும். ஏன்னா போன ஸ்லோகத்துல சொன்னாரோ இல்லையோ அவிஸ்மிருத்தின்னு, அந்த அவிஸ்மிருத்தின்னு சொன்னதே அவிஸ்மிருதி ஸ்தொச்சரணாரவிந்தே பவே பவே மேஸ்து பவத் பிரசாதாத்னு சொன்னவர். பவத் பிரசாதாத்ன்றது இங்கேயும் எடுத்துக்கணும், உன்னுடைய பிரசாதத்தினாலே ஒவ்வொரு ஜென்மாக்கள்லும் ஹிருதய பவனத்துல உன்னையே நான் தியானம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி எனக்கு ஏற்படணுமே தவிர வேற ஒன்னும் எனக்கு வேண்டவே வேண்டான். சரி, அவிஸ்மிருதி விஸ்மிருதி அபாவம்னு சொன்னார், இங்கேயே உனக்கு தியானம் பண்ணணும்னு சொல்றார். அப்படின்னா விஸ்மிருதி அபாவமானது இங்க ஒரு அழகான விசேஷம். விஸ்மிருதி அபாவம்ன்றது மறப்பில்லா தன்மை அப்படின்றது எனக்கும் வரும் ஒரு கட்டைக்கும் வரும் இல்லையா, அச்சித் கல்பமா போயிடுவோமோன்ற ஒரு பயம் வந்துருச்சு ஆழ்வார்கிட்ட இல்லையா. விஸ்மிருதி அபாவம்ன்றது அச்சித்துக்கு அச்சித் வஸ்துக்களுக்கும் உண்டு. ஸ்மிருதி சாமானாதிகரண்யம் தானே, ஸ்மிருதி இல்லாத அச்சித்து கூட விஸ்மிருதி வராது இல்லையா, ஸ்மிருதி இருந்தா விஸ்மிருதி ஏற்படும். இப்ப விஸ்மிருதின்றது ஸ்மிருதி சாமானாதிகரண்யம்னால பார்த்தா ஒரு கட்டைக்கும் விஸ்மிருத்தியே வராம இருக்கும், அதுக்கு இருந்தா தானே வரப்போறது, அதனால விஸ்மிருத்தியே வராம இருக்குமே அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆழ்வார் பாசுரம் உதாரணம் காட்டுறா பெரியவா. மறப்பும் ஞானமும் நான் ஒன்று நந்திலன் மறக்கும் என்று செந்தாமரை கண்ணோடு மறப்பற என் உள்ளே மன்னித்தான் தன்னை மறப்பனே இனியான் என் மணியையே. இந்த மறப்புக்கும் ஞானத்துக்கும் ஆசிரியம் இல்லாதபடியினால அஜித் கல்பனமா நான் ஆகவே கூடாதுன்ற ஒரே காரணத்தினால விஸ்மிருதி அபாவத்தை பிரார்த்தித்ததுனால அச்சேதனத்துக்கும் அவிஸ்மிருதியானது வருமே அப்படின்னு சங்க வரப்போ அதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலேயே ஆழ்வார் சாதிச்சிட்டார், பாவே பாவேன்னு சாதிச்சிட்டார் இல்லையா. பாவே பாவே பாவையே பாவே பாவே ஹிருதய பவனே பாவையேயம் பவந்தம்னு சாதிச்சுட்டார். அதனால இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, எம்பெருமான் விஷயகமான சிந்தனையே தான் எனக்கு எப்பவும் இருக்கணுமே தவிர வேறு சிந்தனை இருக்கவே கூடாது அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா. தாசன்.